بسم الله الرحمن الرحيم. ماذا أخذنا في الدرس الماضي؟ التنكير والمعرفة. نعم، الأصف الأسماء التنكير أو التعريف؟ التنكير. سكوا لي معارف؟ ستة أشياء. الدبائر من النار، اسم عالم، واسم اسم الشرع واسم الموصولة والموضيف الذي دخل ألف ولم عليه والموضيف الوحيد من هذه الخمسة مطلقا. يعني عفوا أعيد السؤال، الذي أضيف إلى واحد من هذه الخمسة ما حكمه؟ لا أضع في التعريف، ما حكمه؟ C'est quoi son niveau de tarif? Aqal. Aqal? Comment ça? Kitab al-Rajm. Bah, je veux la règle générale. Ce qui a été rendu mudaf à une chose, c'est quoi son jugement? طيب معرفة هذا من كل معرفة، المعرفة هي دغري. لا بدنا نشوف حتى الأسفل لك. ما أضيف إلى واحد من هذه الخمسة وفي رتبة ما أضيف إليه. إلى دو ميم نيفو كو سا بو إلي تي روندي مضاف. أرمي واحدا. ما هو؟ يعني في إكسيبسيون. سي لوكيل؟ لا. ما أضيف إلى الضمير فإنه في رتبة العلم سكي تبي مضاف ضمير ولو النيفو دان اسم علم تعرف دو لاكوز. لو قلنا لك جاء زيد صاحبك، صاحبك سيكون صفة لزيد، لا يجوز يكون الصفة أعرف من الموصوف. ثم أخذنا الضمائر. طيب بعد هذا قال المؤلف رحمه الله تعالى الاسم العلم. العلم يعني en français c'est un nom propre. فصل. العلم نوعا شخصي وهو ما وضع لشيء بعينه لا يتناوله غيره كزيد وفاطمة ومكة وجثقم وقرن. هذا هو العلم الشخصي. Ce qu'il y a une identité. Le premier. Ce qu'il y a une identité. يعني un nom donné à une chose que personne d'autre que lui n'a. Dans le sens où même si quelqu'un d'autre a le même prénom ou quoi, c'est quelqu'un d'autre. فهمت؟ C'est quelqu'un d'autre, c'est une autre personne. مثلا زيد اسم رجل. فاطمة اسم امرأة ومكة اسم مكان وشثقم هذا قيل انه اسم حصان ذكر تحت عفوا فحل كان لنعمان ابن منذر سيتي ان شوفال وقرن كذلك قرن سي اسم ابن قبيلة هذا هو الاول شخصي والثاني جنسي وهو ما وضع لجنس من الاجناس كأسامة للأسد وثعالة للثعلب ودؤالة للذيب غماريق للعرقب وعقرب عفوا. Le deuxième, c'est ce qui a été donné pour un genre. Quand un genre et non pas une chose en particulier. مثلا أسامة c'est un des noms du lion. أسامة c'est le dénom pour décrire le lion. Pour définir un lion. ثعالة pour le renard. دؤالة pour le loup. Umghariq c'est pour le scorpion. Tu verras qu'en arabe il donne même des kunyas à des animaux ou à des choses. مثلا Abu Khudayr c'est pour le bahar, pour la mer. Sa kunya c'est Abu Khudayr. Et également on peut dire Abu Khalid. Comme la cité Sahib al-Kawakib. Abu Talib l'Hisan pour le cheval. Abu Ziyad, le Himar, Ghulan, Abu Ziyad. Abu Sofwan, le Jamel, pour le chameau. Et d'autres choses. Wawafi al-Ma'ana, kal-Nakira. Lianna usha'i'un fi jimsihi, fatakul li kuli asadin, ra'aytu hadha usamad mukbilan. Fahukmuhu, celui qui est alam jinsi, il est comme un Nakira. Car tu ne définis pas une chose en particulier, mais un genre. Et ce genre englobe tous ces éléments. N'importe quel élément de ce genre peut avoir ce nom qui lui est attribué. Qala wa yanqasimu al-alam aydan ila ismin wa kunya wa laqab. Donc ce alam peut être un ism, un nom, kunya wa laqab. Laqab c'est un surnom. Fal ismu kama mathalna ka Zayd wa Usama. Zayd et Usama sont deux noms. والكنية ما صدرت بأب أو أم ك أبي بكر وأم كرثوم وأبي الحارث للأسد ومغريق للعقرب. D'accord. Tout ce qui commence par Abu ou Um. Abu Fulan c'est une kunya. Um Fulan c'est une kunya. Et même Abu al-Harith c'est la kunya du lion. Mathalan Abu al-Harith c'est la kunya du lion. Et comme on l'a dit tout à l'heure, Oum Gharir, c'est la kunya du scorpion. Une fois que tu dis Oum Gharir, c'est le bait, c'est-à-dire qu'il y a un scorpion dans la maison, ma salle. Une fois, j'avais dit ça à des frères, j'ai présenté avec eux, j'avais dit aujourd'hui, j'ai tué Oum Gharir de la salle noire. De quoi il parle, c'est... Après, il me dit pas de mentir pour rigoler, je ne mens pas. Après, il y en a un qui avait compris. Il y en a un qui a tilté. Ce moment, il y en a, ils n'ont pas compris. En plus, j'ai bien dit la salle noire. Ils ont dit choqué. Parce qu'à la base, Aswadan, c'est quoi? C'est l'Aqab, la Salat, j'ai juste attaqué l'Aswadain. C'est le scorpion et le serpent. Donc, je l'appelle la salle noire. Plus, pour moi, les frères, ils ont pas compris qu'est-ce qui s'est passé. Moi, je leur ai dit. Ils ont compris. Pareil, j'ai fait un jeu de mots avec eux, avec Abu al-Harith. Tu vois? Il sortait plein de gens, c'est pas un tel, et je rigolais, tu vois. Là, il me dit, c'est un maftoun, il est à des mages et tout. Je lui dis, il passe à la télé, il s'est filmé. Il me dit, oh non. Et au final, je leur ai dit, c'est le lion. C'est la cognate du lion. Naam. Qala wa laqab ma ash'ara bi raf'ati musammahu ka Zain al-Abidin ou bida'atihi. Donc le laqab, c'est par quoi la personne est soit vantée ou soit blâmée. Mais c'est Zain al-Abidin, c'est le laqab de Ali ibn Hussein ibn Abi Talib, c'est le petit-fils de Ali. Ou Batta, c'est un surnom, c'est-à-dire un canard à la base, Batta. Et Anf Naqa, c'est le nez de la chamelle. C'est un surnom également. Qui a été nommé par cela Ja'far ibn Kureya. Du fait que son père avait égorgé une chamelle, il avait partagé entre ses femmes. Après, la mère de Ja'far a envoyé Ja'far pour prendre sa part. Il est arrivé, il restait que la tête du chameau, de la chamelle. Il lui a dit, reste que ça pour vous. Et il a pris la chamelle par ses narines, il l'a traîné, il l'a ramené jusqu'à sa mère. Et de là, il était nommé comme ça. Anfu Naqa, comme a dit le Muhakkik Tart. Dans le numéro 5, il l'a cité ça. قال احكام الاسم والكنيه واللقب يعني في رابط هذه الثلاث choses là اذا اجتمع الاسم واللقب وجب تاخير اللقب في الافصح نحو جاء زيد زين العابدين تمام si les deux sont réunis le prénom et le surnom vient après le laqab on dit en premier le nom بعد ذلك le surnom. لكن لا يلزم هذا. Si jamais اشتهر شخص بلقبه ويقدم كما قال عز وجل في القرآن إنما المسيح عيسى ابن مريم. Dans le Coran عز وجل في قدم المسيح على عيسى. المسيح على بس لقب. Mais عيسى était rendu très connu pour المسيح. فإذا كان اللقب اشتهر به شخص فيجوز أن يقدم. وهذا بأدلة القرآن Par contre, si ce sont les trois sont ensemble, Zeshtamara al-Kul, fa yukaddam al-Kunya, thumma al-Ism, thumma al-Laqab. Kama Zukira fil Kawakim. Quand tu as les trois ensemble, tu mets en premier la Kunya, puis le Ism, puis al-Laqab. Ça, c'est pas wajib, c'est afsah. Bas. Ayam al-Salem, Ja'a, Abu Zayd, Amr, مثلا الطويل هكذا. ثم قال ويكون اللقب تابعا للاسم في الإعراب إلا إذا كان مفردين فيجب إضافة الاسم إلى اللقب نحو سعيد كرز. فالآن اللقب يخوض إعراب الاسم سيكون ماذا بدلا منه يبقى بدل d'accord. Par contre, si ce sont deux noms de mufrad, c'est-à-dire des choses qui ne sont pas mudaf, lui, l'auteur dit qu'il est obligatoire de rendre le laqab mudaf ilayhi et le nom mudaf. Salen, Saïd, il dit quoi? Saïd ou Kurzin? Saïd, il est rendu mudaf, Kurzin, mudaf ilayhi. Kurzin, c'est une cerise. Donc en fait, tu rends mudaf le nom, mudaf ilayhi le surnom. Mais هذا ليس بواجب. هذا في أقوال أخرى في المسألة. هذا رأي المؤلف في هذا. قال ولا ترتيب بين الكنية والاسم ولا بين الكنية واللقب. فهمت؟ إذا جاء الاسم والكنية تقدم أيهما شئت. وكذلك إذا جاء الكنية واللقب كذلك. ما في ترتيب. وننقسم العلم أيضا إلى مفرد ومركب. العلم كذلك ينقسم إلى مفرد ومركب. فالمفرد كزيد وهند سانو سامبل. المركب سانو كوبوزي. والمركب ثلاثة أقسام. مركب إضافي يعني مضاف مضاف إليه مثل عبد الله عبد الرحمن وجميع الكنى. لأسكو الكنية اللي دوني كم برينو سادفين مضاف مضاف إليه. Tu vas dire Abu Zayd. Enfin, Abu Moudaf, Zayd Moudaf Ilayhi. Parmi les preuves, on a dit pour qu'il y ait Ya'rab al-Asma al-Khamsa, que le ism soit Moudaf. Il est relayé mutakallim. Murakkab Mazji. Al-Azir Khazafi, l'ism al-Azir al-Ansarif. Murakkab Mazji. Il y a un dit que tu assembles entre deux mots. Tu assembles entre deux mots comme Ba'alabakka, Kamazakabna, Wahadramout, Wasibawai. Wasalis, Murakkab Isnadi. Murakkab Isnadi. Azabit, Kalel Muhakkik. Kul Kalimatein, Usnidat, Ihda Humal al-Ukhra, Fasarata Jumla, Musamma Biha. Wahukmuhu Annaw Yu'arab bil Harakat al-Muqaddara. Donc ce sont des mots assemblés. Qui à la base forme une phrase, et cette phrase-là est devenue un nom. قال مثلا برق نحره أو شاب قرناها أو شخص اسمه مثلا on avait pris l'exemple جلاسة زيد. Il s'appelle comme ça. Son prénom c'est جلاسة زيد. Ça c'est quoi? Ça c'est تركيب إسنادي. Et lui, c'est quoi son i'rab? Il va être mu'rab al-hikaya. Ça va être parmi les mawani'a. Tu fais la harakat al-mukaddara. Ça, tu vas dire Ra'aytu jalasa zaydun. Salamtu ala jalasa zaydun. Fahamt? Ou ja jalasa zaydun. Al-kunya, il est soumis à biha. Non. Celui qui a été nommé par al-kunya, c'est la même chose. Ja Abu Bakr, wa ra'aytu Abu Bakr, wa salamtu ala Abu Bakr. C'est pareil, c'est l'avis de Shir. Maintenant, j'ai pas de dalil par rapport à ça, mais son avis à lui. D'autres qui voient pas pareil. Fahim ta'ala? Ta'ayyib. Donc, la haraka est muqaddara. Mana'a min zuhuriha al-hikaya. Et quoi là-kada? Al-hikaya. Al-hikaya. Fahada, ma ta'alak bi al-ism. Ism al-alam. سنأخذ اسم إشارة كذلك على الطريق لأنه كثير ومفهوم قال اسم الإشارة يعني le nom qu'on emploie pour faire l'indication. فصل اسم الإشارة ما وضع لمشار إليه comme on l'a dit, ce qui est employé pour indiquer. وهو ذا للمفرد المذكر تمام ذا مفرد مذكر وذي وذه وتي وتيه وتا تمام للمفردة المؤنثة singulier féminin tout cela مثلا tu vas dire ذي هندون وذيه هندون وتي هندون وتيه هندون وتا هندون تمام وذان للمثنى المذكر في حالة رفع ذاني مذكر وجويل مصقلي مرفوع وذين في حالتي نصب والجر مصقلي مجهور ومنصب ذي وتاني للمثنى المؤنث في حالة رفع هذا هو الجويل المؤنث للعرف وتيني في حالتي نصب والجر مصقلي منصب ومجهور وهذا حصل خلاف بين النحاة اسكو ذاني اتاني سو مغرب ومبني تمام ترى ديز سو مبني ديز نو سو مغرب وراجح عندي انهما معربان باسكو لو لا شكل يشونج ا كوز دو كوا دو عامل كي اون دو نو هذا هو تعريف الاعراب لأن يتغير يعني أواخره سبب العامل داخل عليه يعني العامل كي أجي سور الاسم الشارع سلوسي أن يوى كوزي ان شانجمون دو سا فان طيب وللجم مذكرا كان مؤنثا أولئي بالمد عند الحجازيين دونك لا الجم مطلق لي ميكست ها تدي اولائي بالمد يعني avec حمزه عند الحجازيين جون دو حجاز سي كما ذكر المحقق الذين يسكنون في كبيت مكه المدينه الطائف وهكذا يسال الحجاز هو يجيز اولائي وهكذا جاء في القران يعني المد يعني معنى بعض الألف حمزة وبالكسر عند التميميين سديا أو يبقى دو حمزة دايا ولا بس والتميميون هم أهل النجد من منهم معروف أيوة أحسنت ثم قال دخول هاء التنبيه وكاف الخطاب ولام البعد على الاسم على اسم الاشاره maintenant on y ajoute on peut y ajouter trois lettres et on peut y ajouter trois lettres فيجوز دخول هاء التنبيه على اسم الاشاره نحو هذا وهذه وهذان وهذين وهاتان وهاتين وهؤلاء À la base, dans le nôtre, il y a un med. Tu dis « hada ». Tu ne dis pas « hada », tu dis « hada ». Mais l'alif, ma yuktab. Mais il y a un med, tu dis « hada ». Comme s'il y avait un alif après, entre le « ha » et le « zel ». Tu le prononces, tu n'écris pas. Donc ce « ha » s'appelle « hatambi ». Parce que déjà, ils croient que « simshalo » c'est « hada » à la tol. Non, à la base, c'est « za » tout seul. Le « ha » c'est un « haraf zaïd ». وإذا كان المشار إليه بعيدا ألحقت اسم الإشارة كافا حرفيا طيب نزيد حرفا في آخر اسم الإشارة c'est le كاف pour indiquer un اسم الإشارة pour une chose qui est plus éloignée qu'une autre ذا c'est pour اسم الإشارة pour le قريب وتتصرف تصرف الكاف الإسمية بحسب المخاطب نحو ذاك وذاك وذاكما وذاكم وذاكن سو كاف لا اتونسيون كثير من الناس يظن انه ضمير ما هو ضمير هذا حرف حرف خطاب يتصرف تصرف الضمير Lakin, c'est un harf. Et comment tu l'emploies? En mesure de l'interlocuteur. Si tu parles à un homme, tu veux dire, Salen, Zaka kitabun. À un homme. Tu parles à une femme, tu vas dire, Zaki kitabun. Tu parles à deux personnes, tu vas dire, Zakuma kitabun. Tu parles à plusieurs personnes, Zakum kitabun. Il se comporte comme un zamir. Mais ce n'est pas un zamir. Donc ce kef, kazalik, il y a aussi, il pense que Zaka, le kef fait partie de l'ismishara. Là, le kef, c'est un harf za'id. قال ويجوز ان تزيد قبلها لاما يسمى باللام البعد كما سيذكره تجوز لام نحو ذلك وذلك وذلكما وذلكم وذلكن وهذا اللام تسمى لام البعد يعني يكون ابعد quand tu dis ذاك ذاك c'est plus qu'un livre c'est pour le بعيد par rapport à ذا. Et tu rajoutes le lem, Zalika ada abad, c'est encore plus loin. Qala imtina' dukhul lam al-bu'd fi thalath masa'il. Imtina' dukhul lam al-bu'd fi thalath masa'il. Quand est-ce qu'il est interdit de mettre ce lem? La yadkhulu lam fi al-musanna. Musanna, duel, il n'y a pas de lem. Wa la fi al-jam fi lughat mad maddahu. Et fi lughat al-jazihin. Il n'y a pas de. Tu dis pas ha ou la la i, il n'y a pas de lem. Wa innama tadkhulu fihima fi halati al-bu'd al-kaf nahu dhanikuma ou tanikuma wa ulaik. D'accord, par contre ils acceptent le kaf. Kaf al-khitab. وكذلك لا تدخل على المفرد اذا تقدمته هاء التنبيه نحو هذا فيقال فيه هاله البعد هذاك طيب يعني لم البعد لا يجتمع مع هاء التنبيه si le هاي rentre dans un اسم اشاره ما يجوز ان تضيف ماذا لم البعد لكن يجوز ان تضيف الكاف تمام تجي هذا مثلا كما ذكره هنا هذاك. Et des fois, tu peux mettre le kef entre le ha et le ism shara. Hakaza. Hakaza. Fahimt? Huna, le kef est venu entre quoi? Le ha et l'ism shara. Nafs al-ma'na. Nafs al-ma'na. Thumma qala al-ishara ila al-makan. Maintenant pour indiquer un lieu. يشار الى المكان القريب بهنا او ها هنا نحو انها هنا قاعدون بيقول لي عز وجل فهنا لا اسم اشاره للمكان يشار به المكان هذا القريب ان لو كي بروش دي هنا ودي ici مثلا والى المكان البعيد بهناك لو نجدي كوا كيف الخطاب. Et c'est pareil, tu vas dire « Hunak » à un homme, « Hunak » à une femme, « Hunakuma » à deux personnes, « Hunakum » à un pluriel, « Akada ». Ou « Ha Hunak » et « Kazalik » t'as sorti un tazid, « Lam al-Bu'd »« Hunalika » Lakin tabi « Ismi shara l'makan lisaka l'ghaylihi » Là tu peux joindre entre le « Hatambi » le « Kef » et le « Lam al-Bu'd » Ama le « Ismi shara » d'avant pour le mouchan lehi, celui-là non. Les règles ne sont pas les mêmes. Là, tu peux dire Huna Alika. Tu as le ha qui est présent, tu as le lem qui est présent, tu as le kef qui est présent. Tu peux dire Hanna, tu peux dire Hinna, tu peux dire Thamma. Attention, la tachrout ma Thumma. Thumma harf atf. Amma Thamma ada ismishara l'imakan. وتجده كذلك بالتاء مربوطه تقول ثمته في النطق عن الوقف تدي ثمه وفي الوصل تقول ثمته اي سي لو ميم كو ثمه سي لو ميم نحو اذا رايت ثم رايت ملكا عظيما وكبيرا ايوه الضمائر عفوا الاسماء اسماء الاشاره كلها مبنيه طيب الا في المثنى ثاني وتان على الصحيح طول غاس مبني لكن الاسم الاشاره للمكان دائما يعرب مبني على السكون في محل نصب مفعول فيه اي ظرف مكان ظرف مكان وفي السماء مبني على فتح في محل نصب ظرف مكان اما هنا مبني على السكون على فتح مع الف فهمت هذا طيب هذا الذي اخذنا اليوم اخذنا اسم علم واسم الاشاره وكلاهما من المعارف فيلا هنا والحمد لله رب العالمين.